அரங்கி கலக்கு கோபால. இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணாம் மச்சாம் வேணா, இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடல போல காதல் ஒரு சாண்டு வாட்டரு, அது கொஞ்சம் தரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ண கட்டண தாச்சர் எல்லாம் தினமும் ஒன்னா போனோம், பேக்கில இப்போ அவளை காணோம். பீச்சுல சொகமா கடலை போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும். பைக்கில தினமும் ஒன்னா போனோம், பேக்கில இப்போ அவளை காணோம். பீச்சுல சொகமா கடலை போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும். காதலிக்கும் போது அட கண்ணு தெரியாது, உன் கண்ணு முழிச்சு கிட்டா அந்த காதல் கிடையாது. அவ போனாலே போல தண்ணீரை விட்டு மீதா நான் காயப்பட்டமை நான் இப்ப பாடுறேன்கண்ணா. அது மூடி பறக்கும் போத உன கவுக்கும் குவாட்டரு. கடல போல காதல் சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போத நீ தூக்கி போட்டுடு. போல கிழிச்சு புட்டா தேவதைய நம்பி கெட்டு தோடு மட்டும் வெள்ள உன்னை கவுத்த புட்டா மெல்ல என்ன பண்ணி என்ன அப்ப வர சொன்ன போட்டா ஒரு சாமி கொண்டு வாடா என்ன தொடர்ந்து கிடண்டா. கையோ கையோ வேணாம் மச்சாம் வேணா, இந்த பொண்ணுங்க காதல்